இடமே காத்திருக்கிறோம், கைகள் தொடவே காத்திருக்கிறோம், இதயம் தரவே காத்திருக்கிறோம், இதழ்கள் படவே காத்திருக்கிறோம். அவளுக்கென புதிதாய் மாறினோம், அவளுக்கென கவிதை உணரினோம், அவளுக்கென கடல்கள் தாண்டினோம், அவளுக்கென அவளுக்கென அவளுக்கென விழித்தே தூங்கினோம், அவளுக்கென வழிகள் தாங்கினோம், அவளுக்கென வாழ்ந்தே பழகினோம், அவளுக்கென அவளுக்கென அவளோ இங்கு இல்லை நானோ அங்கு இல்லை, இருப்பினும் ஏதோ ஒன்று ஆகுதே. ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று தோன்று, அவள் சிரிக்க நான்